கொடிதினும் கொடிது மொழி தீண்டாமையும், மொழி அழிப்போரே குளம் அழிப்போர், மொழி திணிப்பும் மொழி அழிப்பே. முயன்று கற்றிடுவோம் இன்னொரு மொழியையும், மோதலில் முடியுமே மொழி திணிப்பும்.